Rani. Greci, greci, greci, tumara beti, avadane enak pundati. Greci, greci, greci, tumara beti, avadane enak pundati. Inimel naam ellam great dinamunda thimbo sweet tamil nadu endor state adukulla saukar pete tamil nadu endor state adukulla saukar pete chi chi chi chi chi tumara beti avadane enake kondati Kawoji, idu danda pavaji. Awoji, awoji, kawoji, kawoji, idu danda pavaji. Paan mitai, rasagulla, kaju sweet pada malva. Pida vatta vaayila pottu thuppu onda ooru fulla. Grechi, grechi, grechi. Tumara beti avadane enake kondati நம்பளிக்கு நிம்பளிக்கு வட்டி கட்டி வட்டி கட்டி வாங்க திம்போ ஹோலி வந்தா கஷ்டப்பட்டு லவ் பண்ணா மாதாஜி மாதாஜி உன் பொண்ணு பாத்தாஜி தர தரணி இழுத்துட்டு போனானு ஜில்லா நிப்பா என் ஜோடி என் ஜோடி என்னாலும் நீ தாண்டி குஜராத் கோடி போய் குடியிரு போனி வாடி துமாரா பேட்டி அவதானே எனக்கு கொண்டாடி கேச்சி கேச்சி கே